எங்கள் ஜிபான மூரையானோ ஹட்டு ஜா நாளே அக்க தூமிலானோ ஹட்டு ஜா எங்கள் ஜிபான மூரையானோ ஹட்டு ஜா வேற நான் கொஞ்சம் கொஞ்சம் செட் கர லோ தக்கியான கர டெடி டெடி தக்கணி Thank you.